வணக்கம். தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம், 8/7/18. எல்லா தொழில்களுக்கும் வேளாண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வேளாண்மைங்கிறதும் ஒரு தொழில் இல்லைங்களா? உலகத்தில் நிறைய தொழில்கள் இருக்குது, அந்த தொழில்களுக்கும் வேளாண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஒற்றுமை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேளாண்மையினுடைய அவசியம் அல்லது முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்புறம் தமிழர் வேளாண்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். எல்லா தொழில்களுக்குமே மூலப்பொருள்னு ஒன்று தேவைப்படுது தொழிலை உற்பத்தி பண்ணுறதுக்கு. எந்த தொழிலை வேணாலும் எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஒரு காரு, சோப்பு, ஆகாய விமானம், எந்த பொருள், ஒரு சாஃப்ட்வேர், இந்த செல்ஃபோனை கூட எடுத்துக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் மூலப்பொருட்கள் தேவைப்படுது. அந்த மூலப்பொருட்களை தொழில் செய்கிறவங்க, இந்த பொருட்களை தயாரிக்கிறவங்க வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கணும். அப்புறம் பொருட்களை தயாரிக்கிற இடம், தொழில் கூடம். அப்புறம் இந்த பொருட்களை தயாரித்த பிறகு, இது வரைக்கும் வந்த பிறகு, இதுக்கப்புறம் இதனுடைய விற்பனை, இதனுடைய விற்பனை வாய்ப்பு, இதனுடைய நுகர்வோர். நீங்கள் எவ்வளவு தான் சிரமப்பட்டு இந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாலும், உற்பத்தி பண்ணாலும், விற்பனை வாய்ப்பு இல்லைன்னா இந்த தொழில்கள் வந்து அழிஞ்சிரும் இல்லைங்களா? ரெண்டாவது, இந்த பொருட்களை உற்பத்தியாளர், மூலப்பொருட்கள் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குவதற்குரிய கட்டணம் அல்லது தொகை அல்லது வரி. அப்புறம் தொழிற்கூடம், தொழிற்கூடத்தில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் அல்லது இயந்திரங்கள். இந்த ரெண்டுக்கும் பிறகு விற்பனை செய்கிறதுல உள்ள பிரச்சனை. அப்புறம் நுகர்வோர், நேரடியாக நுகர்வோர்கிட்ட போயிட்டுனா பிரச்சனை இல்லை. இப்படி பல்வேறு நிலைகளை கடந்து தான் ஒரு தொழில் வந்து தொழிலாக உலகத்தில் நிலை பெற வேண்டியதாக இருக்குது. இப்போ சோப்பை யாருமே உபயோகிக்கலன்னா சோப்பு கம்பெனி எடுத்து முடிக்க வேண்டியதான். சோப்பை தயாரிக்கிறதுக்குரிய மூலப்பொருட்கள் கொடுக்குறாங்கள, அவங்களும் மூட்டை கட்டிட வேண்டியதான். அதே போலவே காருக்கு டயரு, மற்றபடி இந்த பைப்பர், இரும்பு இல்லையா, அந்த மூலப்பொருட்கள்லாம். காரை யாருமே வாங்க விரும்பலை அப்படின்னா பெட்ரோல், இந்த மூலப்பொருட்கள் தயாரிக்கிறவங்களாம் நிறுத்த வேண்டியதான். அப்புறம் காரை தயாரிக்கிறவங்க நிறுத்திடுவாங்க. ஆக நுகர்வோரை சார்ந்து தான் எல்லா தொழில்களுமே இருக்குது. வேளாண்மையினுடைய மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், விதை. விதை, விதையும் மூலப்பொருள் தான் இல்லைங்களா? இந்த மூலப்பொருளை உழவன் தான் கையிலே வச்சிருந்தான். இந்த மூலப்பொருட்களுக்கு, விதை தவிர மற்ற பொருட்களுக்கு அவன் விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை பாதுகாக்க தெரிஞ்சால் போதும், அதை வலிமைப்படுத்த தெரிஞ்சால் போதும். ஆற்றல், அளவு கடந்த ஆற்றல், இது எல்லாமே இயற்கையிலே, அதாவது இயற்கையாக அவனுக்கு இயல்பாகவே அவனுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி கிடச்சிது. அந்த மாதிரி உலகத்தில் எந்த தொழிலுக்குமே மூலப்பொருட்கள் வந்து இலவசமாக கிடைக்கிறதே இல்லை. எந்த விதமான செலவும் இல்லாமல் கிடைக்கிறதில்லை. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்புறம் நுகர்வு, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களோட நுகர்வும் வந்து ஒரு காலத்தில் அழியும். ஆனால் வேளாண்மையினுடைய நுகர்வு பொருட்கள் இருக்குது பாருங்கள், அது அழியவே அழியாது. ஏன்னா அது உயிரோடு உயிராகவே கலந்தது. இப்போது வேளாண்மைக்கும் மற்ற தொழில்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுது அவங்களுக்கு. ஐடி பீப்புள் கூட ஒரு காலத்தில் வேலையை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய நுகர்வோரை பொறுத்து. அதே போல் மக்கள் வந்து இந்த குளியல் கட்டிங்கிற சோப்பு கட்டியை விரும்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரை விரும்பாமல் வேற ஒரு, அதை விட உயர்ந்த ஆற்றல் கொண்ட வேற ஒரு இயந்திரம் வரும்போது காரை மக்கள் விரும்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் பல்வேறு நிலைகளில் பல்வேறு தொழில்கள், எந்த தொழில்கள் நசித்தாலும் கூட, நசித்து போகாத ஒரு தொழில் இருக்குன்னா வேளாண்மை. எந்த காலத்திலும் யாரையும் சார்ந்திராமல் தான் மட்டுமே தனியாக இயற்கையே தன்னுடைய மூலதனமாக கொண்டு வாழ்கின்ற, வாழ தகுதியுள்ள, எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்த, விதைகள் மட்டுமே ஆயுதமாக கொண்டு உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கொடுத்து தானும் நிறைந்து எல்லோரையும் நிறைவாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில் இருக்குன்னா வேளாண்மை. அந்த தொழில் மட்டும் எந்த தொழில் அழிஞ்சாலும் அழியவே அழியாது. அதனால தான் மேழி செல்வம் கோழைப்படாது. கோழைன்னா பயந்த தன்மை, அச்சம் அப்படின்னு சொன்னாங்க. மேழி செல்வம் கோழைப்படாது, அதுக்கு அச்சமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதில் இந்த வேளாண்மையில் தமிழர் வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாளையும் தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.